ஸ்லீஹன்மாரே கர்த்தாவோடா இன்னத சபதன் சந்தானங்களில் இல்லாதாவா நீங்களதின் சொல்லியதாகும் விஸ்வாசத்தே மாயிச்சிடுவான் துஸ்தார்த்திகரதினே சுற்றும் சத்தியமதாம் மூசையிலா வசனம் கனகம் போ சோதிச்சிடட்டே வைதிகர் வாட்டம் சுத்த சபைக்குதயம் சேர்ப்போனே குரூசின்னே பலஜாயிச்சோன் பலபாகத்தா முடிமுடையுன்னது கண்டப்போ சகதே மார்ந்திங்கள் நானாவிதயாதனையேயும் கூசிடாதே தவழினயங்கள் குளவாக்கி பீடகளே வெண்ணிகமசிகாயே சிநேகிச்சோர் தன்யன்மார் நீங்கள் பூஸ்வர்க்கங்களிலேட்டும் ஸ்மரணம் நீங்கள்கா மார்த்தோமா பண்டித வைத்தியாரோகாத்தர்க்கா சௌக்கியமியேற்றிடுவான் அதிகாரம் தே நல்கி பரம் பார்த்தா நின் அஸ்திகளத்ரே ஞங்கள்க் அபயம் ஞங்களடையாஜன நின் பிரார்த்தனையா நல்கிடட்டே ஆரோக்கியம் வியாதிகிரஸ்தர்க்கும் விஸ்ராமம் பீடித ஜனதைக்கும் க்ஷம ஞங்கள்க்கும் பிரத்யாகமனம் தூரஸ்தர்க்கும்